சிப்பாய் நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே. சிப்பாயண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே. அண்ணே அண்ணே சிப்பாயண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே. அத சொன்னா வெக்க கேடு நான் சொல்லாட்டி மண்ணு கேடு. அத சொன்னா வெக்க கேடு நான் சொல்லாட்டி மான கேடு. அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சுண்ணே. காட்டு மூலகிலே ஒரு சோடி ஒண்ணு சேர்ந்துருச்சு. நல்லா சோளமும் விளைஞ்சிருச்சு. ரெண்டும் அதுக்குள்ள ஒளிஞ்சிருச்சு. மேளம் இல்லாம பாட்டு கேக்குது. தாளத்தோட ஆட்டம் நடக்குது. மேளம் இல்லாம பாட்டு கேக்குது. தாளத்தோட ஆட்டம் நடக்குது. ஆளு யாருன்னு பார்க்க போனே அதுக்குள்ள ஓடி போச்சுண்ணே. அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சுண்ணே. இத சொன்னா வெக்க கேடு நான் சொல்லாட்டி மான கேடு. அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சுண்ணே. அவங்க இஷ்டம் போல இப்போ அதிகாரம் பண்ணுறாங்க. ஆளுக்கு ஆளு நாட்டாம எங்களை ஆளை வச்சு அடிக்கிறாங்க. ஒன்னறையனா காய்கறிய ஒன்னா ரூபா ஆக்கி போட்டாங்க. ஒன்னறையனா காய்கறிய ஒன்னா ரூபா ஆக்கி போட்டாங்க. சொல்லறத நான் சொல்லி புட்டேன்னா செய்யறத செஞ்சு போடுங்க. அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சுண்ணே. அத சொன்னா வெக்க கேடு நான் சொல்லாட்டி மான கேடு. அத சொன்னா வெக்க கேடு நான் சொல்லாட்டி மான கேடு. அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சுண்ணே.